மன்னாதி மன்னன்கள் கதை கேட்டுப்பார். சூராதி சூரன்னி உனைவல்ல யார் தலை மீது கிரீடம் தானாய் வந்து சேரும். எங்கே போகும் வீரம் மன்னாதி மன்னன்கள் கதை கேட்டுப்பாரு. அன்னை போல காத்த தெய்வம் வந்து சேரும். சூரை காற்றில் சாயும் கூரை வீடா வாழ்க்கை துன்றை போல நின்று தொட்டு பாருவானை. இதோ இங்கே ஆரம்பம் புதிய புரட்சிதான். எங்கே போகும் வீரம் மன்னாதி மன்னன்கள் கதை கேட்டுப்பார். பேரும் வைத்ததில்லை தெய்வம் போல வந்தாள் தெய்வம் போல சென்றாள். அன்பால் வந்த பாவம் வேறே என்ன சொல்ல இந்த தாயும் கூட இவள் யோகம் தான். எங்கே போச்சு வீரம்?